தலைப்பு: நீதியாம் நீதி. நீதி அறியா அநீதியே சட்டமோ? அடக்குமுறையே அரசின் அகிம்சை ஆயுதமோ? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நீதி நீதியா? நம்பி நம்பி நடுத்தருவில் நாங்கள் நிதி எழுதுது நீதி தீர்ப்புகளை.